بسم الله الرحمن الرحيم. فإن تصفية الدعوة السلفية قوة، وأنا والله والله أجتهد فيه وأبذل وسعي فيه هنا من أجل تصفية الدعوة والبعد عن الأهواء. الدعوة السلفية، الدعوة السلفية تقدم لكم. وما كان المؤمنون لينفروا كافة، فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. تسجيلات الدعوة السلفية بن يمن تقدم لكم. ألف لام را، تلك آيات الكتاب المبين. إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. دروس اللغة العربية تمدمجين أم بابو يوسف عبد الله العاجي حفظه الله تعالى. بسم الله الرحمن الرحيم، الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابته ومن تبع ثارهم واكتفى. Amma Bad. Donc on a pu voir la leçon d'hier, la 16, a tourné autour du Al-Jama, qui n'est pas pour les objets, yani, en français les objets. Ceux qui ne sont pas Aqil, on a pu voir que tout ce qui va s'accorder avec ces genres de pluriel-là, tu vas le faire comme si jamais le pluriel-là était singulier et féminin. Comme on a vu dans le son, il a dit Liman hadihi. الأقلام، تمام؟ إلى ما دي لمن هؤلاء، لأن هؤلاء سبب الجمع، تجاه هؤلاء طلاب، وهؤلاء نسوة، تمام؟ لكن لا إلى دي هذه، pourquoi؟ parce que c'est un jama qui est pas عاقل، تمام؟ il est pas عاقل، تمام؟ tout ce qui est pas عاقل، lorsque tu vas lui apporter l'ism إشارة، l'ism الموصول، ou bien النعت، ou bien الخبر، tu vas faire comme si jamais il était quoi؟ singulier، féminin، comme on a dit، تمام؟ الجمع غير عاقل، وإن كان لفظه جمعا، parce que tu le vois d'apparence، c'est un pluriel. أقلام، تمام؟ لكن معناه مفرد مؤنث. son sens c'est comme si jamais c'était quoi؟ singulier féminin. تمام؟ singulier féminin. يعني la soirée va tourner autour de beaucoup de autour de cela. on va faire les exercices à l'oral. donc parmi les exercices là, il dit en effet, en fait ça fait partie un peu de la leçon. il dit تأمل الأمثلة الآتية. il porte يعني réflexion sur les exemples à suivre. il te dit يعني المفرد هذا طالب جديد هو من بلجيكا تمام il dit cet élève il est nouveau il vient de la Belgique تمام هو من بلجيكا en gros il veut dire هو là il revient sur quoi الطالب donc là il s'accorde en genre et en nombre lorsque c'est quoi lorsque cette personne là يعني elle est عالم الجمع هؤلاء طلاب جدود ils sont nouveaux تمام هم من بلجيكا donc d'accord هم من بلجيكا من الطلاب المفرد هذا كتاب جديد. en gros il va te dire ce kitab est-ce que c'est عاقل ام لا؟ ah justement le premier kitab c'est quoi c'est عاقل ام لا؟ غير عاقل. là il est singulier. lorsqu'il est singulier tu l'accordes comme il est. تمام en genre et en nombre. singulier singulier le genre يعني si c'est masculin masculin féminin féminin. لكن lorsqu'il est غير عاقل et le جمع là comme on va le voir comme on a pu le voir تمام tu fais comme si c'était féminin singulier. قال هذه كتب جديدة. ces كتب sont nouveaux. هي من بلجيكا. il a pas dit هن. pourquoi parce que كتب c'est pas عاقل. يعني en gros il voulait dire médite sur ça يعني c'est le c'est sur quoi يعني repose la leçon. l'exercice numéro 2 il te dit تمام مثلا là dans l'exercice il me dit حول المبتدا في كل من الجمل الآتية إلى جمع. donc le مبتدا il veut que tu le mettes sous la forme du pluriel. il dit هذا بيت هذه بيوت يعني comment tu vas l'accorder. donc là on va en faire quelques-uns pas tous parce que bon, c'est à peu près la même chose. on va voir avec le vocabulaire qu'on n'a pas vu. مثلا نهر il dit هذا نهر comment tu dis au pluriel نهر c'est un fleuve. هذا نهر si jamais tu veux mettre au pluriel tu diras quoi هذه أنهار كما في قول سبحانه جنات تجري من تحتها الأنهار. الأنهار سيكون الفلف. Certains disent, c'est quoi? C'est qu'il y en a sous le paradis, il y aura des fleuves. Il y en a disent qu'il y en a dans la Ghouraf, ils verront des fleuves passer l'année dans la Ghouraf. Comme maintenant, tu as un truc complexe. Tu vois, il y en a transparent. Une chose, ça peut passer en dessous. Vas-y, fais maintenant pour Himar, le 10. Le plutôt, Anaham, le 10. Hada Himarun. Hada Himarun. Hadihi Humur. Hadihi Humur, tamam. Humur, c'est le jam' de quoi? De Himar. Vas-y, fais avec le 14, Fondouk. Hada. Hada Fondouk. 14, Kadam. Hadihi Fanaduk. Fanaduk. Fanaduk. Le jam' Fondouk, c'est quoi? C'est un hôtel. Hada Fondouk, c'est masculin. Lakin, lorsque tu mets en jam', tu diras quoi? Hadihi Fanaduk. Les matins, il n'est pas aakil. Celui qui est avant, Hada Maktab. وهذه هذه مكاتب on va le voir كذلك ça c'est une chose qu'il a pas il a pas mis dans la dans le son tous les jamas qui sont sous le wazn de mafa'il ils prennent pas de quoi de tanwin tamam donc on va l'ajouter maintenant avant de l'oublier tamam tous les jamas ça fait partie de la leçon numéro 16 al jam kullu jam'in kullu ala وزني مفاعيل لا ينون donc tout pluriel qui est sous la forme de مفاعيل مكاتب فنادق مفاتيح tout ce qui est à la وزن هكذا tu diras pas مفاتيح ولا مكاتب ولا فنادق tu dis فنادق مفاتيح مكاتب يعني là on va faire l'exercice numéro celui qui est après ou plutôt l'année avant mais c'est l'année هذه طائرة c'est quoi طائرة l'avion comment tu diras c'est plusieurs avions tu montres يعني, qu'il y a plusieurs avions tu diras quoi هذه طائرة طائرات tu as l'autre fois هذه طائرات pourquoi t'as pas dit هؤلاء طائرات c'est pas dit pas d'art mais dans le داخل il y a des عقلاء ذلك نجوم نجم ذلك النجم ذلك النجم تجيها كوا وبيرين تلك نجوم تلك تلك النجوم تلك سيارة تمام تلك سيارة تجيها تلك سيكون بيرين سيارة سيارات كثيرة يعني Le pluriel de Sayyarat, Sayyara, c'est Sayyara. Tu diras Tilka, Sayyara. T'as même l'exercice numéro 3, il dit quoi Ashir. Il a l'asma al-atiya, bismi sharati munasibin, lil qarib. Donc, il dit en gros, démontre avec l'ismu ishara, qui est munasib, qui est opportun, t'as même, avec les mots qui suivent. Là, maintenant, rajoul. T'as le choix entre hada, hadihi, parce que lil qarib, on a trois. Hada, masculin, singulier. Hadihi, masculin, féminin. Masculin, féminin, c'est pas. Féminin, singulier. Wahaola, pour le pluriel, féminin et masculin. Et kullu hada ish, l'il-qarib. Donc là, rajoul, tu diras quoi? Hada rajoul. Rijal. Rijal, tu diras comment, rijal? Si je dis hadihi, rijal, yajouz? T'es sûr? On t'inquiète? Yajouz? Y'a pas le droit? تلك الرسل اول من اعطى كتاب الله عز وجل ايوا tu peux comment ça tu peux الله il a dit si il a dit la suivi لا بدي تجي مثلا تجي هذه اي الرجال هذه جماعه من الرجال كلب هذا كلب. سبحان هذه. نعم. نعم. سامل. كلاب. شو كلاب؟ أبخر. هذه كلاب. هذه كلاب. pourquoi t'as pas dit هؤلاء؟ parce que les chiens ils ont pas l'âme. ou le chien qui chasse. il a l'âme de son maître. Dorus. c'est après cinq. Dorus. تتوسط هذه دروس هذه دروس فهؤلاء أخوة مدرسون هؤلاء مدرسون أخواتي هذه هؤلاء أخواتي هذه c'est-à-dire qu'en gros là ils ont pas d'acte c'est pas gentil c'est pas gentil faut dire ça dans les deux matchs أقلام هذه أقلام كتاب هذه كتاب هذه كتاب أما هذا سبت كل لحن تشبه هذه جمع من كتاب تشبه هذه كتاب سي كتاب سي مسكولا دونك سي لا سي كوا هذا كتاب نعم سيارات هذه سيارة هذه سيارة سيارة سنجلي سيارة هذا سيارة هذا سيارة هذه سيارة حمار حمار دوميستيكو شام مفرد دوك هذا حمار هذا حمار حمار حمر كتب كم كتب كتب en plus regarde كتاب كتب كتاب حمار ممكن les trucs qui sont à la voisine هكذا مثلا يا كو انكور امام نعم ائمه لكن لعل pour ce qui est بحاكه كتب ما تقول كتب هذه كتب هذه كتب هذه كتب نعم حمر هذه حمر عين عين سي ليزيو سا اوكي عين سي با لو عين عيون عيون سي البريان عين هذا عين سيور بوركو سي با كان انا صحيح لكن بوغتي با هذا وي هذا لا هذه باسكو سي دو سي جيمينا تو سكي دون لو مومبر qui est deux, à part deux, les yad. Ah ouais, si, c'est vrai. Elle parle des yeux, il dit au masculin, non ? Tadjari bi'ayna, là. Tadjari bi'ayna, là. Que ayna. Ayinun, t'as même tabiba. Adi. Ah. Ou la tabiba. La tabiba. Ah ouais, ah ouais. Adi. Tabiba. Tabibat. Attends. Adi. Non, ou la i. هؤلاء طبيبات نعم بس كيسون أشير إلى الأسماء التي هنا لم نشوف صف كلمة ثالثة بكو اسم إشارة للبعيد لم نشوف كل بخمس صف كلاس اسم إشارة للبعيد سكو اسم إشارة للبعيد صار قاعدة ذلك تلك هؤلاء أولئك ذلك pour le pré singulier masculin هؤلاء سي بقول ده هذه هي هذا هذه طالب ذلك طالب ذلك طالب طلاب هؤلاء طلاب لا لهم في البعيد أولئك طلاب هؤلاء طلاب هؤلاء يبقى هؤلاء كل هاي دي سي بوكو للقريب لها تنبه اللمس للبعد tu pas l'étoile parce que tu veux dire proximité et éloignement c'est pas possible تمام نجم نجم تقصد اني كوا اولئك طلاب اولئك طلاب ذلك نجم ذلك نجم نعم نجوم تجي عطا نجوم نجوم بعيد سي كوم لا ميم شوز لا ميم شوز كذا نجوم سي كوا سان بلورال سانغولي نجوم سي سانغولي نو بلورال نجم سي سانغولي نجوم سي بلورال عاقل غير عاقل تلك تلك pourquoi parce qu'il est pas عاقل et c'est un jama donc تلك نجوم تلك نجوم بنات وبنت بنت تلك بنت تلك بنت بنات اولئك بنات اولئك بنات مخاطبه تلك بنات لكن عاقل عاقله دراجه دراجه بس دراجه دراجه تلك دراجة دراجات تلك Darajat. Darajat, le 9e. Darajat. Darajat. Darajat. تلك الدراجات. تلك الدراجات. سرير. ذلك سرير. لا. نعم. ذلك سرير. المكوان كمان. نعم. سرور. تلك سرور. ليش؟ شو سرور؟ سرير ده سرير. نعم. دجاجة. مفرد. تلك دجاجة. مدرسة. مدرسة. لا أقول تلك مدرسة مدرسات أتوا علي لا مدرسات عندك قبلها مدرسات أولئك مدرسات حج حاج حج تبغى سعدها ذلك حج حج حجاج أولئك حجاج مسجد ذلك مسجد سيارات تلك سيارات تلك سيارات دونك لا نفهم تي ريزومي يدي اسماء الاشاره للقريب العاقل الاسماء الاشاره كو تو يوتيزي بور لي شوز كي سون للعقل لكن Il doit dire quoi? L'alim. Ça c'est un khata. Zalik Allah. Zalik Allah. Lakin tu dis pas l'aqil wa ghayr al-aqil. Pourquoi? Parce que dans le hadith il dit Zalik Allah. Donc tu dis, yani, tu vois? Est-ce qu'Allah subhanahu wa ta'ala est aqil? Bah ouais. Non, alim, alim. Est-ce qu'il est aqil? Naham, la. Ou Allahu a'lam. Allahu a'lam. Ou tafsir. Ni l'aqil, ni tu dis l'aqil ou ni tu dis il n'est pas aqil. Parce qu'ils disent, lorsque tu veux attribuer Allah azza wa jal une sifat, il faut que tu aies un délit. Et lorsque tu veux rejeter une sifat, tu dis allez, elle appartient pas à Allah azza wa jal, tu la rejettes que par dalil. Ouais, tu démons pas ta chaîne. Voilà, tu dis en tout cas, nous ce qu'on connaît, c'est qu'il y a un imam à sabata. Voilà, il y a un psychèche à l'aqil. Parce qu'il y a des choses qu'on ne connaît pas d'Allah azza wa jal. Parce que si jamais tu dis non, il n'est pas aqil, tu connais tout ce que Allah subhanahu wa ta'ala s'est rejeté. Donc là, tu dis, yani là, c'est une khata. Asma l'ishara lil qarib al-haqil. Là, tu dis al-alim. Il a dit, inna dhammi shayn, wa inna hamdi zayn. Faqala, Nabi Sallam, laka Allah. Il dit, en gros, lorsque moi, je fais une critique, le mec, il tombe par terre. Et lorsque je fais une éloge, on l'a vu. Il a dit, lorsque je fais une éloge, en gros, la personne, elle sera aimée et tout ça. Il dit, ça, c'est Allah, azawajal. Allah, il élève, il descend qui veut. Mais lorsqu'il descend une personne, ذاك الله. En gros, ça c'est une chose qui appartient à Allah. C'est pas toi. Ça on peut le dire. C'est kadaïka avec qui? Les ulama dans cette fitna. En gros, ils disent qu'en gros, si le shir fulan il dit sur fulan que c'est kada kada, bila dalil. Il dit en gros, tu prends son jarj. Bila dalil, tu vois. C'est la même chose. Toi tu dis ذاك الله. ذاك الله. Ah, mais toi tu dois ramener un dalil. Si tu veux critiquer une personne, faut qu'on voit vraiment si c'est critiquable. Parce que toi t'es pas marxiste, tu peux dire des erreurs. Donc là, ذاك, il est utilisé pour quoi? Pour Allah Azza wa Jalla. Donc le fait qu'il est utilisé pour Allah Azza wa Jalla, on ne peut pas dire haqil. On dit l'il alim. Donc ça, c'est une khata. Ouais, c'est une grosse khata quand même. C'est pas légitime. Ouais. Et tu, après, il dit donc il y a un asma l'ishara, l'al-qarib, l'alim, tu utilises quoi? Hada, kathalik ash, hadihi. Au pluriel, haoula pour les deux. Hada talibun, wa hadihi taliba. Et tu diras haoula, tullab, wa haoula, talibat. Comme on a pu le voir, c'est un résumé en fait, qui vous fait. Il dit كذلك الاسم الاشاره للبعيد العاقل كذلك هذا tu dis pas للعاقل tu dis للعالم c'est un خطا تمام ذلك طالب il a pas fait تنبيه il a pas fait une remarque sur ça là sur les العالم tout ça ouais j'ai pas j'ai il continue tout le temps avec العاقل là c'est que c'est faux تمام اسم الاشاره للبعيد العاقل عالم on dit قال ذلك طالب Wesh, tilka talibah. Et pour les deux, tu diras, oulaika tullab wa oulaika talibat. On passe, asma ishara, lil qarib, ghayr aqil. Là, tu peux dire, tamam? Ma fiché. Hada, baytun. Wa hadhi, buyut. Sayyara, mathala. Tu diras pour le pluriel, hadhi buyut. Et tu diras pas, haoulai buyut. Hadhi buyut, wa hadhi سيارات تمام ذلك بيت بور اسم اشاره البعيد غير عاقل ذلك بيت وذلك وتلك سياره وتلك بيوت بعيد لكن عاقل غير عاقل تجيب اولئك وتلك سيارات يعني استثناء سبحانك اللهم وبحمدك نستغفرك ونتوب اليك مع تحيه دماج افاكم ولا تركنوا الى الذين ظلموا فتمسكم النار الحذر من الركون الى الظلمه من شيعة او حزبيين لا تركن اليهم هؤلاء ثعابين